ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಅಸ್ವತ್ಪ್ರಥಮ ಪ್ರಾಯೇ ನಮಃ. ಈಗ ನಡೆಸ ಸ್ವಾಗತ್ರೆ ಪೊದುವ ಗುರು இந்த இதுல சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறதா இருந்தாலும் அதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கு, உண்மையா இல்லையே? ஏன்னா லோகத்துல பாக்குற மாதிரிதான் இருக்கு அப்படின்லாம் கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சாட்சி முடிச்சார். அர்த்தம்தான், அதாவது லோகத்துல பொய்யா சிலதெல்லாம் பார்க்கிறோம், முடிச்சுட்டு இருக்குச்ச, அவைகள்லாம் பொய்யன்னு சொல்லிவிடுறோம். அந்த மாதிரி இங்க கூட உண்டு சிலதெல்லாம். ஏன்னா ஞானமானது பாதினம், அது பதார்த்தமானது பாதினமா இருக்கு. பகல் சொப்னத்துல பாக்குறோம், எழுந்து பார்த்தோம்னா இல்ல, அதனால பாதிதம் அபாதிதம் அப்படின்ற கணக்கை வச்சுன்னு பார்த்தோம்னா அதுதான். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நம்ம சித்தாந்தத்துல பொய்யன்றதே கிடையாது, பிராந்தின்றதே ஒண்ணு கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல எம்பரமானார், ஏன்னா நாதமுடிகள் சொல்லிட்டு போயிட்டார், யதார்த்தம் சர்வ விஜயானம் இது வேதவிதாம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இத பார்த்துட்டே இருக்கோம், தூரத்துல ஒருத்தர் வந்துட்டு இருக்கா, அவன் யாரு அப்படின்னு நமக்கு தெரியல, கொஞ்சம் தூரம் நேரம் பார்த்தா கூட கொஞ்சம் அடையாளம் தெரியுது. அடையாளம் தெரியுற சமயத்துல சைத்திரனா மைத்திரனா சந்தேகம் வந்துடுறது. சைத்திரன் தான் வரான்னு நான் சொன்னேன், இன்னொருத்தன் கிடையாது மைத்திரன் தான் வரான்றான், ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள். அப்ப என்ன இருக்குன்னா ஒருத்தனுடைய அடையாளம் இன்னொருத்தங்கிட்ட தெரிவு இருக்கு, அதை பார்த்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இன்னும் ஒருத்தனை இன்னொருத்தனா நினைச்சுக்கலாம். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய சாரணி. ஏன்னா இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கு இல்லையா, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுன்னு சொல்லணும். எல்லாத்துலயும் இருக்கு, ஏற்கனவே வழிபாடி பார்த்திருக்கோம், அஞ்சு போதங்களும் கலந்து இருக்கு ஒவ்வொரு வஸ்துலையும். அதனாலதான் ஒரு கல்லு கூட பொண்ணு மாதிரி மின்றது. ஒரு கல்லை பாக்குறான், கல்லை பார்த்தாக்க இது பொண்ணு, அதனாலதான் மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம், அந்த வஸ்துல அவனுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல உண்மைதான், பொய்ன்றது கிடையாது. அப்படியான லோகத்துல கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறானே, அந்த அப்புறம் இந்த கயிறு தான் இது பாம்பு இல்லை, ஆயன் சத்துவீஷா அந்த மாதிரி ஞானம் வரவே, அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்கிறான். பாதம் அதுக்கு சொல்ற பாஷகார சொல்ற அது பாதிதம், பாதிதமானதுனால நம்ம சொல்றதுக்கில்ல. அதுக்கு உதாரணம் அழகா சொல்றான், அதாவது இப்போ ஒரு கிழிஞ்சலை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு நினைச்சிருந்தான், உடனே இது வெள்ளி அப்படின்னு சொல்லி எடுக்க போறான், அவன் கிட்ட பார்த்தானாக்கா அது வெள்ளி இல்ல வெறும் கிழிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்றான். அங்க என்ன இது சமஸ்ய, ஏன் அதை விட்டுட்டான், ஏன் பாதிக்கிறான், வெள்ளியா உண்மையான வெள்ளியா இருந்ததுன்னாக்கா வெள்ளியினுடைய அம்சம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அதை எடுத்து ஒரு பாத்திரம் பண்ணிடுவான், ஏதோ ஒரு வஸ்து பண்ணிடுவான். ஆனால் இப்ப அதை பண்ண முடியாது, அதனால அது பாதிதம். அதனால நிவர்த்தி, முதல்ல வெள்ளிங்கிற ஞானம் வந்தது, மின்னலை பார்த்துட்டு வெள்ளி அப்படிங்கிற ஞானம் வந்தது. ஞானம் வந்த உடனே அதுல எடுக்கிறதுக்கு பிரவர்த்தி வந்தது, அதன் பிறகு கிட்ட போனா இது வெள்ளி இல்லை வெறும் கிழிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், நிவர்த்தி, இதனால உபயோகம் இல்லை, உபயோகம் இல்லைன்ட்டு அவன் திரும்பி வந்துடுவான். இதனால பாதிதம், பாஜித ஞானமா போயிட்டதுனாலதான் பிராந்தியின் விவகாரம். அந்த பாஜிதத்துவம் கூட அல்ப அம்சங்கள் இருக்கு, அதிக அம்சம் இல்லை, வெள்ளியினுடைய அம்சம் அல்பமா இருக்கு, ஆதிக்கம் இல்லை. அதனால ஆகவே நம்ம சித்தாந்தத்துல எல்லா ஞானமும் யதார்த்தம், ஒண்ணு கூட இதுன்றதே கிடையாது, எல்லாமே உண்மையானதுதான், சத்தியம்தான், அசத்தியன்றதே நமக்கு கிடையாது. ஆரம்பத்தில் அகிலன் சாராவது பார்த்திருக்கிறார், முதலில் ஸ்லோகம், சத்திய காலம் விபாஷ்யம் யதிபதி கடிதம் சஸ்வதத்யாப்யுக்தான். வேதங்க எவ்வளவு பெருமை, இந்த எம்பெருமான விவசாயத்து பாஷ்யத்தை நிறைய பேருக்கு நிறைய முறை நான் கலட்சேபம் பண்ணி வச்சேன், அது ஏன்னா சத்தியகாலம்பி பாஷ்யம் அங்கே வியாக்கியானம் சத்தியம்னா என்ன அர்த்தம் யதார்த்தத்தையே ஒத்துக்கிற பாஷ்யம் இது உண்மையை தவிர்த்து முத்தியமே ஒத்துக்காது எல்லாமே உண்மைன்னு உணர்த்தம் இன்னொன்னு சத்தியம்னாக்க பெருமாள் எம்பெருமானை தவிர்த்து வேற ஒண்ணு சொல்ல மாட்டார் பாஷ்யக்காரர் எதுவா இருந்தாலும் எம்பெருமான் அனுபந்தியா இருக்குமே தவிர்த்து எம்பெருமான ஒப்பிட்டு எதையோ பேசுறதுன்றது கிடையாது எம்பெருமானால் தான் எப்பொழுதும் அந்த இந்த ஸ்லோகம் இருக்கும் எதிராக சுத்திர ஒரு ஸ்லோகம் இருக்கும் வாமோபாவோ சிவசே வர்த்ததே மூணு தத்துவங்கள் முதல்ந்து வேதாஸ்திரி அந்த பிரம்மா இருக்காரு அவர் என்ன பண்ணாரு நாக்கிலேயே சரஸ்வதி வச்சுட்டு இருக்காரு நாக்கிலேயே சரஸ்வதி வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் பொன்னாட்டிக்கு அடிவண்டி போயிட்டார் சரி சிவனை தான் எடுத்துக்கலாமே பார்த்தோம்னாக்கா அவனும் அர்த்தநாரீஸ்வரன் உமையூர் பாகம் அதனால என்ன எடுத்தோம்னாக்கா உடம்புலயே பாதி பிரிச்சு கொடுத்து அவருக்கு அணுகி போயிருக்கான் சரி இந்த கிருஷ்ணன் திருமால் இருக்காரு கிருஷ்ணனை தான் எடுத்துக்கலாம் பார்த்தோம்னாக்கா பதவி பரமம் தத்துவம் கோபி ஜனசிய வசங்கம் இது வந்து இந்த கோபிகாஸ்திரிகள் இருக்கானே அவருடைய முன்தான் அவங்க பிடிச்சிட்டு போயிடுச்சு இந்த பரதத்துவம் அதனால வேற என்னதான் பண்றதுன்னா மதன கதனையும் நக்கிஷ்யந்தே யதீஸ்வர சந்திரியாக அப்படிங்கிறத தேசிகன் மதன கதனங்கள்லாம் இவன் மாட்டிக்க மாட்டா எம்பெருமானார ஆசிரியிருக்கிறவர் காரணம் எம்பெருமானார் எப்போதுமே சத்தியக ஆரம்பி சத்தியமான எம்பெருமான் அவனையே ஆசிரியிக்கிறவர் அவனையே ஆசிரியத்து எந்த இந்த ஸ்ரீபாஷத்தை அனுகிரகித்தார் அதனால அந்த மாதிரி எல்லாமே சத்தியம் அதுலேயும் சத்தியமா இருக்கக்கூடியது எம்பெருமான் அந்த எம்பெருமானையும் சொல்லக்கூடியவர் பாஷ்யக்காரர் அதனால இது சத்திய காலத்து பாஷ்யம் யதார்த்தம் அதனாலதான் நாதமணிகள் யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் சேர்ச்சார் அது மாதிரிதான் தத்துவம் சாகலாத்தையும் சர்வ விஞ்ஞானம் யதார்த்தம் அப்படின்னுட்டு சோகமே பண்றக்க புத்தி சொல்ற சுவாமிகள் ஆகவே எல்லா ஞானமும் நமக்கு சத்தியமானது ஞானம் தான் இதை சத்தியமான ஞானமா போயிடுச்சுனாக்க அதுல பொய்ன்றதே கிடையாது அப்ப பொய்யன்னா என்ன வேணும் பாதிதமா போயிட்டதுனால பொய் பாதிதமா போயிட்டதுனாலதான் பொய் அது அந்த நாளைக்கு இப்ப என்ன எடுத்து நம்ம சொப்னத்துல நிறைய வஸ்துக்களை பார்க்கிறோம் அதெல்லாம் பாதிதமா போயிட்டு இருக்கு வஸ்துக்கள் பாதிதம் ஞானம் பாதிதம் இல்லை அது கூட அதனாலதான் பாஷிகாரம் என்ன சொன்ன அவனுடைய கர்மானுகுணமாக அவன் மட்டும் அனுபவிக்கும்படியாக சொப்ன பதார்த்தங்களை எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது போன ஸ்லோகத்தினுடைய வைபவம் இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன பாய்க்கிறாருனாக்க சரி இது எப்படி காரணம் இதுக்கு உபாதான காரணம் என்னன்னு சொன்னாங்க இதுல ரெண்டு பட்சம் அதை இந்த ஸ்லோகத்துல சாய்க்க போற அது எப்படி அப்படின்னாக்க நான் இப்ப எங்க அத்தில உட்காந்துருக்கேன் இந்த ஆத்திர நான் காஞ்சிபுரத்துலயும் இந்த ஆத்திர உட்கார்ந்துட்டு இருக்கிறான் திடீர்னு என்ன பண்றேன் இன்னைக்கு ஆத்தாலும் தேவபிரமா சந்திக்கு போயிட்டு வந்துட்டேன் தேவபிரமா சந்திர போய் தேவபிரமான தாயார் சேர்த்தேன் தேவபிரமான சேர்த்தேன் அறங்கால் புறப்பாடு சேர்த்தேன் இப்ப என்னாச்சு இந்த வீடு இந்த என்னுடைய வீட்டை நான் விட்டுட்டு தேவபிரமான சந்திக்கு போனேன் அங்கேயிருந்து மாமனார் ஆசிரியர் திருப்பி ஆத்து வந்துட்டேன் திருப்பி எங்க மாமனார் உடம்பு பண்ணாருக்கு இதை போட்டு போனேன் அதனால இவ பாருங்க என்னுடைய வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நான் போறேனா இல்லையா அது எப்படி அப்படின்னாக்கா நான் இந்த ஆத்துல இருக்கேன் இந்த ஆத்துல இருக்கிற சமயத்துல இந்த உடம்போடு அந்த ஆத்துக்கு போயிட்டேன் திருப்பி அந்த ஆத்துல இந்த ஆத்துக்கு நான் வந்துட்டேன் இதே மாதிரி ஒரு யோகி ஒரு யோகி என்ன பண்ணுவான்னாக்கா கூடு விட்டு கூடு பாயிருக்குன்னு சொல்ல பாருங்க கூடு விட்டு கூடு கூடுன்னு சொல்லணும் தமிழ்னா கூடுன்றது கூடு அப்படின்னு சொல்லுவாங்க கூடு விட்டு கூடு பாயிருது இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்றதுல இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு ஒருத்தன் போறான் இது எப்படின்னா ஒரு யோகி நல்ல மகா யோகியா இருந்தாக்கா அந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய யோக பலத்தினால ஒரு உடம்ப விட்டுட்டு அதை பக்குவப்படுத்தி வச்சு சொல்லிட்டு இன்னொரு உடம்புல போய் இருப்பான் அந்த உடம்பை ஷிப்டா சிஷ்யா அதன் பிறகு அந்த அங்க காரியம் முடிஞ்சிருக்க அந்த உடம்பை விட்டு இந்த உடம்பு போந்துருவான் இந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னைக்கு கூட மலையாளத்துலாம் மாதிரி பண்றவா சில பேர் இருக்கான்னு சொல்ற உண்மையா பொய்யா தெரியல. அது இந்த மாதிரி கூடு விட்டு கொடுப்பாயிரம் இது ஜாக்கிரதை செய்யும். மொத்த மனுஷன் இருக்கணும் மனுஷன் இருக்கிறது சமயத்துல ஒரு யோகி ஆனவன் தன்னுடைய யோக பிரபாவத்தினால தபஸ்பிரபாவம் அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு பாயிரம். இதுதான் ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்தையும் நான் போயிடுறேன். அது மாதிரி ஒரு யோகி தன்னுடைய உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போறான். இந்த மாதிரி போறதுன்றது லோகத்துல உண்டு, யோக பிரபாவத்தினால இருக்கு. அந்த மாதிரிதான் சொப்ன பதார்த்தங்கள்லாம் நான் வசதாக எங்க இருக்கேன், இந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல என்னுடைய குடிசையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ராத்திரி தூங்குற சமயத்துல என் திருப்பதியோ இல்ல எங்க தமையோ என் பொண்ணுன்னா திங்கள் கொஞ்சம் சென்னையிலோ இருக்கா, அங்க போறாமே எனக்கு கனவு வருது, அங்க போறாமே எனக்கு கனவு வருது. உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ இருக்கிற உடம்போ காஞ்சிபுரத்துல இந்த ஆத்திர, இந்த ஆத்திர நான் காஞ்சிபுரத்துல என் உடம்போட பாண்டிருக்கேன். ஆனால் நான் போறதோ இங்க செங்கல்பட்டுக்கோ திருப்பதிக்கோ சென்னைக்கோ ஏதோ ஒரு ஆத்துக்கு போறேன், இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு இங்கோ போறோம். அதுல எப்படி போறேன், ஏன் நல்ல உடம்போட போறணும், உடம்பு கெட்டு போய் போறணும், அல்லது வேற மிருகமாரி ஆகணும், எப்படி வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கெல்லாம் இந்த உடம்ப விட்டுட்டு இப்போ நான் சொப்னா நான் எந்த ஆத்துல தங்கியிருக்கணும் அந்த சமயத்துல அந்த ஆத்துல நான் உடம்ப விட்டுட்டு அதன் பிறகு இங்கே இருந்து கிளம்பி இன்னொரு உடம்புக்கு போறேன், சொப்ன பதார்த்தத்தில் இருக்கிற உடம்புக்கு நான் போறேன். அந்த உடம்புல போய் நான் இருந்துட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறேன், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி அது சொப்னம் முடிஞ்சு வச்சோம்னாக்கா திருப்பி இதே காஞ்சிபுரத்துல நான் தூங்கிட்டு இருக்கும் பாருங்கோ அந்த உடம்புல வந்து நான் திருப்பி நான் ஏறிடுவேன். இந்த மாதிரி ஒரு பட்சத்துல இருக்கு, ஒரு பட்சத்துல இத மாதிரி இருக்கு. அதாவது யோக பிரபாவத்தினால எப்படியானால் முழிச்சுட்டு இருக்கிறத செய்யல இந்த உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு அவன் போவானோ, அதே மாதிரியாக சொப்ன திருஷ்டா, சொப்ன திரஷ்டா இருக்கானே சொப்னத்தை பார்க்கிறவன், அவன் தூங்கிட்டு இருக்கத்தே எந்த உடம்பு இருக்கோ அந்த உடம்ப விட்டுட்டு சொப்னத்துல எந்த உடம்பு வருதோ அந்த உடம்புல போய் அவன் சேர்ந்துக்கிறான். சேர்ந்து அங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிறான், அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க வந்துடணும். இங்க வந்து எழுந்து பார்க்கலாம், எழுந்து பார்த்தாக்கா சொப்னத்துல கண்டதெல்லாம் எதுவுமே வரல அவனுக்கு, சொப்னத்துல எதுவுமே வரல அவனுக்கு. அதனால இப்ப என்ன எடுத்து இதுவரையும் நான் பார்த்தது சொப்னம், அந்த ஞானமானது பாதிதமா போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இது ஒரு பட்சம் இந்த சுவாமி சாக்கிர. ஆனால் அந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு விரோதம் வரும். இவன் என்ன உதாரணம் சொன்னான், இந்த வீட்டில இருந்து இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு நான் போறேன், இந்த வீட்டில இன்னொரு வீட்டுக்கு போறேன்னாக்கா அப்போ இந்த உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்பை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் சொன்னான். இப்போ அத மாதிரி சொன்னோம்னாக்கா அவன் என்ன சமஸ்ய, இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு ஒரு யோகி போறான் கூடு விட்டு கூடு பாயிரு அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போனானோ அவன் ஒரு உடம்பு விட்டு போயிருக்க பாருங்க அதுல சுவாசம் இருக்காது, அதான் அந்த உடம்புல ஜீவனே இல்லையே. இப்போ ஜீவன் தன்னுடைய யோக பிரபாவத்தினால இந்த உடம்ப விட்டுட்டான், உடம்ப விட்டுட்டு தான் இன்னொரு உடம்புக்கு போயிருக்கான், அந்த உடம்புல சுவாசம் இருக்காது. ஆனா இந்த சுவாசம் இல்லாததுனால இது வந்து ஒரு மிருத உடம்பு, செத்து போன ஒரு டெட் பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற உடம்பு, இது அந்த மாதிரி இருக்கிற உடம்பு, அதை விட்டுட்டு தான் இப்ப அந்த உடம்புல வந்து போயிருக்கான். இதை வந்து லோகத்துல பார்க்கணும், ஒரு யோகி இந்த மாதிரிதான் பண்ணுவான். இத இப்ப எவன் இந்த உதாரணம் சொன்னானோ அதை அவனே ஒத்துப்பான், அவனே ஒத்துப்பான். அதனால இப்ப சொப்ன பதார்த்தத்துல நான் என் உடம்ப விட்டுட்டு சொப்னத்துல எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சது, இந்த உடம்பு விட்டுட்டு சொப்னத்துல வந்த உடம்புல நான் போய் சேர்ந்துட்டேன், அதுல பேர் உட்காந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னோன்னா இப்ப நான் தூங்கிட்டு இருக்கணும், நான் ஏதோ சொப்னத்து தானே போயிருக்கேன், சொப்னத்துல இருக்க உடம்புல தானே போயிருக்கேன், ஆனா இந்த உடம்புல எப்படி சுவாசம் இருக்கு, லோகத்துல சுவாசம் இருக்கே. ஒரு நம்ம தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்ப சிரிக்கிறான், மூஞ்சில சிரிப்பு வருது, அல்லது மூஞ்சில கொஞ்சம் வழக்கு பார்த்து போட்டோம்னா போறோம், அரை மணியமா தூங்கிட்டு இருப்பான், சொப்னம் கண்டுட்டு இருப்பான். சொப்னம் கண்டுற சமயத்துல சில சமயத்துல உழகுவான், எதையாவது ஏதாவது பேசிடுவான், அதுவும் தூக்கலகத்துல அந்த சொப்னம் காணச்ச அந்த சொப்னம் சம்பந்தமா எதையாவது பேசிடுவான். இப்போ அந்த சமயத்துல முகத்துல எத்தனையோ மாறுதல்கள் இருக்கு, இவன் வசுதாக சொப்னம் தானே கண்டு இருக்கான், அந்த சொப்னத்துல இருக்கிற சரீரத்தான் இவன் போயிருக்கான். அப்ப இந்த உடம்புல அவன் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னாக்க எப்படி சுவாசம் இருக்கு, ஆனா சுவாசம் இருக்குது, சுவாசம் இல்லாம இருக்கணும், சுவாசம் இருக்கக்கூடாது, ஆனா சுவாசம் இருக்கு. அதனால ஒரு உடம்ப விட்டுருக்கு இன்னொரு உடம்பை எப்படி அடைஞ்சானே, அது அடைஞ்சானாக்கா அதுல வந்து சுவாசம் இருக்கு இல்லைன்றது நிலைய மதனமே யோகத்துல பார்த்துட்டு இருக்கவே. ஏன்னா யோக பிரபாவத்தினால போவான்னு சொன்னான் பூர்வபக்ஷி, அதுவே பிரசித்திக்கல, அதுவே பிரசித்திக்கல. அதனால இவன் சொன்னது விரோதமா போயிடுச்சு, இவன் சொன்னது விரோதமா போயிடுச்சு. அதனால இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேள்விட்டு அதுக்கும் சமாதானம். நமக்கு சித்தம்னு உனக்கு மனசு, அந்த சித்தத்தை உதிக்கிறதுன்றது ஞானம். இந்த ஞானம் இருக்கே தர்மபூத ஞானம், இந்த தர்மபூத ஞானமானது எப்பொழுதும் நமக்கு பிரசலிச்சுட்டு இருக்கு. தூங்குற சமயத்துல கூட சரி தர்மபூத ஞானம் இருக்கு, ஆனா நமக்கு தெரியறதில்லை. ஆனால் சொப்னத்துல நமக்கு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு, அது இருக்கவே தான் நம்ம எழுந்திருக்கிற சமயத்துல இது மாதிரி நான் இதை கண்டேன், சொப்னத்துல நான் இதை மாதிரி கண்டேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரங்கள் வாகனமாயிரம் ஆண்டு ஆகிய சொல்றேன், நாளைக்கு கல்யாணம், போகி கல்யாணம், அற்புதமா ஆண்டாளுக்கும் தேவைப்படுவனுக்கும் ஆகும், அழகான கல்யாணம் இருக்கு போகுது எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க அவ எத்தனை கனவு காண்றா, இந்த ஞானம் இருக்கவே தான் நமக்கு ஞாபகம் வருது. அதனால தர்மபூத ஞானம்ன்றது நமக்கு எப்பொழுதும் இருக்கு. அந்த தர்மபூத ஞானத்தை வச்சுட்டுதான் இவனுக்கு சொப்னங்கள்லாம் உண்டாகிறது. பெருமாள் நம்முடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கிறதுனால நமக்கு எல்லாம் தெரியறது. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த உடம்பு, இந்த உடம்பை வச்சு நம்ம பிரச்சனை தூங்குறோம், தூங்குற சமயத்துல அரை மறையமா மழிப்பு வருது, அப்ப கனவு வர்றது. அந்த கனவு வர்ற சமயத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா என் உடம்பு எங்கேயுமே போல, ஜீவனான நானும் எங்கேயும் போகல, என்னுடைய தர்மபூத ஞானம் தான் சொப்ன பதார்த்தங்களுக்கு பீஜமாக இருக்கு, அதுதான் உபாதான காரணம். அந்த தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு எல்லா பதார்த்தங்களையும் பார்த்துட்டு இருக்கோம், நான் எங்கெங்கோ போயிட்டு அது என் தர்மபூத ஞானம் தான் எல்லாத்துக்கும் போறது, அங்க இருக்கிற உடம்புலையும் என் தர்மபூத ஞானம் தான் சேர்ந்திருக்கு. இது எத்தனையோ வாட்டி ஒரு உதாரணம் சொல்ற சுவாமி, என்ன உதாரணம், சௌபரி, சௌபரி என்ன பின்னாடி வரப்போகுது நாலா அத்தியாயத்துல பதிபதாவேசா சதாகிதர் தீதின்னு சொல்றது. ஒரு வழக்கே சேர்க்கணும், ஒரு பெரிய கூடம், பெரிய கூடத்துல வழக்கே சேர்க்கணும், வழக்கேத்தி வச்சோம்னு சொல்லுங்க, அந்த வழக்கு என்ன பண்றது, அந்த கூட முழுக்க வெளிச்சம் தெரியுது. இவன் வழக்கு அங்க போச்சா அல்லது கூட இங்க வந்ததா, வழக்கு அங்க போல போகாது, என்ன வழக்கு நடுக்கூடத்துல வச்சிருக்கோம், அதனால வழக்கு அங்க போகல. அப்ப எல்லா பிரதேசமும் வழக்கு கிட்ட வரல, அத்தியாவசனமாக தானா வராது. அப்ப என்ன சொல்லுவோம், வழக்கினுடைய கிரணங்கள் இருக்கு, அந்த வழக்கினுடைய கிரணங்களாவது கூடத்துல எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு, அப்படி வியாபிச்சு இருக்கிறதுனால அது வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரியாது. இதா பிரதீபவத ஆவேசம் அப்படின்னு சூத்திரக்கார சொல்ல போற. அந்த கணக்குல இத வந்து நம்முடைய தர்மபூத ஞானமானது அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனாலதான் பாருங்க நான் இந்த ஆத்மவாசம் இருந்துட்டு இருக்கேன். யாரோ கோடியில வரா, அந்த தெரு கோடியில ஒருத்தர் வரா, அவளை பார்த்துட்டு நான் சொல்றேன், சைத்திரன் வரான், மைத்திரன் வரான், தேவதத்தன் வரான், யஜ்யதத்தன் வரான் நான் சொல்றேன். இது காரணம் என்ன? என் தர்மபோத ஞானம் இந்த இந்திரியங்கள் இருக்கு பாருங்களோ, இந்திரியங்களோட சேர்ந்து அவ்வளவு தூரம் போறோம். அவ்வளவு தூரம் போய் அதோ அங்க இருக்கிறவன நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறேன், தூரத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறேன். அது ஸ்பஷ்டமா தெரியுதோ தெரியலையோ, ஏதோ ஒரு அம்சத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தர்மபோத ஞானம் தேவைப்படுறது. எல்லா இடத்திலும் தர்மபோத ஞானமானது பிரசரிக்கிறது. பிரசாரம், பிரசாரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பரவிக்கிறது, பரவிக்கிறதா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால இப்ப என்ன இருக்கோ, இந்த சொப்ன பதார்த்தங்கள்ல இந்த ஜீவன் தன்னுடைய தர்மபோத ஞானம் அதை கொண்டுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். எல்லாம் உனக்கு அதனாலதான் வருது, அது இல்லாம எதுவுமே வரல. தர்மபோத ஞானம் தான் இங்க பிரசித்தி, அதை விட்டுதான் இங்க எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணம் சௌபரி மகரிஷியுடைய கதை. ஏற்கனவே சொல்லிருக்கோம், அவர் கங்கையில நதியில அடியில போய், கங்கை ஆழமான கங்கை, அதுல அப்போ உள்ள தபஸ் பண்ற அப்போ ஒரு மீனவ ராஜா, மீனுடைய மத்ஸ்ய ராஜா அது வருது. அதை தொடர்ந்து நிறைய மத்ஸ்ய ராணிகள், அவனுடைய மகிழி அந்த இது மனைவிகள், அவன் எல்லாரும் சுற்றி வர வரா. அவர் அந்த ராஜாவின் ராணியும் தொடர்ந்து அந்த மீன் குஞ்சுகள் அவைகள்லாம் நிறைய வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துருக்குது, தான் இதை மாதிரி ரொம்ப அனுபவிக்கலாமே. விஷய விஷய சுகம் இருக்கு பாருங்க, விஷய சுகமானது மனுஷால அப்படி கட்டி போட்டுடும். பிரகிருதி, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு பாருங்க, இந்திரியங்களை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும். நம்ம லோகத்தை பார்க்கச்ச உடனே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நம்மளும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். யாருக்காவது ஒத்துருக்காது, இவன் இவ்வளவு என்ன பிரமாணம் செய்யிருக்காரு, நாமளும் பிரமாணம் செய்யணும். அந்த மாதிரி என்னெல்லாம் வரமாட்டேன், இவெல்லாம் பிறந்த குட்டியோட இப்படி இருக்கா, நம்மளும் இருக்கணும். இது சகிதம் லோகத்தில். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் சத்தம் ரஜஸ்தமஸ், இந்த மூணு குணங்கள் தான் நம்மளை படுத்துறது. இந்த மூணு குணங்கள் தான் நம்மளை இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறது. ஆவிதி ஜெயிக்க ஐதரிக்கு மட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்றாரு பகவத் விஷயத்துல. நம்மளை அப்படி படுத்தி எடுக்கிறதா இந்திரியங்கள், அதுவும் இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் நம்மளை படுத்துற பாடு சும்மா இல்லை. இதுக்கு இதிலிருந்து விலகி வரணும். இந்த பிரகிருதின்றதே ஸ்திரீலிங்கம். நீங்களே பாருங்கோ, ஏதாவது எந்த ஒரு ஸ்திரீயாவது இவன் நல்லா இருக்கான், இவன் எனக்கு வேணும், அல்லது அவனை பின்தொடர்றதோ பண்றதோ ஏதோ பண்றா, அதே புருஷன்தான் வெக்கத்தை விட்டுட்டு அசிங்கமா நடந்துக்கிறான். ஏன்னா இந்த பிரகிருதி, பிரகிருதின்ற ஸ்திரீலிங்கம் நான் அசிங்கமா சொல்லல உண்மை. ஏன்னா அந்த பிரகிருதியினுடைய அதனுடைய பலம் வைபவம் தான். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். காமயேஷா குரோதயேஷா ரஜோ குண சமுத்பவாங்கிற பிரவாக கீதையில் இந்த காமமானது சாமான்யமானது இல்லை. ஆசை சாப்பிடணும், ஒருத்தர் தான் பண்றதை பார்த்தா ஆசை வெளி வரது. இதை நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், நானும் அனுபவிச்சிருக்கேன், இன்னொருத்தர் அனுபவிக்கிறதையும் பார்த்திருக்கேன். சாப்பிடுற விஷயத்திலிருந்து எல்லா விஷயத்திலையுமே இந்த விஷய சுகத்துல போகணும். இது சாதாரண மனுஷால் நம்பலாம் வரணும். சௌபரியங்கிறது பெரிய தபஸ்வி, அப்படிப்பட்ட தபஸ்வியானவ ஒரு கங்கை நதிக்குள்ள உட்கார்ந்து தபஸ் பண்ற அவர் உணர்ந்துட அந்த மீன்கள், அதெல்லாம் ஒரு அச்சேதனம். எவ்வளவு நாள் இருப்பாருங்கன்னா, ஆனா அந்த அச்சேதனமான மீன்களை பார்த்துட்டு ஆசைப்பட்டு தானும் ஒரு மணிக்கு உத்தரம் பண்ணணும்னு போறேன். தொண்டு கிழவர் குசனா பண்ணிட்டு போய் ஐம்பது பொண்ணு இருக்காளே, ஒரு பொண்ணு கூட அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்காக இந்த கிழவருக்கு போய் அழகான குழந்தைகள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பொங்கல் விஷயன்ற, பொங்கல் ஆசைன்ற நேரம் போயிடுறது கேட்கிறார். கேட்ட உடனே பொங்கல் என்ன பண்றா, நான் தான் பண்ணிருப்பேன்னு சொல்ல போவேன், என்ன ரூபத்தை மாத்திட்டு இருக்கிறேன். அவளுக்கு கிழவரா தெரியல, ராஜாவுக்கும் கிழவரா தெரியல. அந்த பொங்கலுக்கு எல்லாம் இளங்குமரனா வாலிபனாக அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் தான் எனக்கு வசதி, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி அப்படின்னு எல்லாரும் குதிக்கிறா. அந்த மாதிரி இருக்காவ அப்புறம் கட்சியில கல்யாணம் பண்ணிக்கிறா, அத்தனை பேரோட அனுபவிக்கிறார். இப்ப அங்க என்ன அது அப்படின்னாக்கா, இது நிறைய இடத்துல வருது. தேவதாரிகரணத்துல, இந்தாரிகரணத்துல, திரு நாலாவது அத்தியாயத்துல சொல்ல போற அங்கேயும் என்ன வரும். வாங்க, ஒரே உடம்பு தான் இதற்கு, ஒரே உடம்பு. ஜீவனம் அணு, அணுவான ஜீவன் இவருக்கு இருக்கிறதோ ஒரு உடம்பு. ஆனால் 50 சரீரத்தை எடுத்துக்கிறார், 50 சரீரத்தை எடுத்து ஒரே அணுவான ஜீவன் 50 சரீரத்திலையும் உள்ள போகிறது எப்படி முடியும்? அதுக்கு தர்மபூத ஞானத்தை வச்சிருந்து எல்லா உடம்புலையும் பூந்துட்டுருக்கிறார், எல்லா உடம்புலையும் பூந்துட்டுருக்கிறார், எல்லா உடம்புலையும் பூந்துண்டு அத்தனை பெண்களோடையும் அந்த 50 மனைவிகள் அவன் அத்தனை பேருடையும் ஆனந்தமா இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டே 4 குழந்தை பெற்றுக்கிறார், 200 குழந்தைகள் பிறக்கிறது, சந்தோஷமா இருக்க தேவியான மாய அறந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஞானம் வரும். தப்போ தப்போ பலத்தெல்லாம் விட்டுட்டனே, வேதாந்தியா எப்படி இருந்தேன் நான், இந்த ஒரு மீனை பார்த்துட்டு நான் மயங்கி போயிட்டேன் பாத்தியா அப்படின்னு கஷ்டப்பட்டு போறேன், திருப்பி தபஸ் பண்ணி போறேன்றது. அதுக்கப்புறம் அது கதை போறது விஷம் ஆனது. ஆனா இங்க என்ன, தன்னுடைய இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் எப்படி மாறினேறது, இது வேதாந்திகளுக்கு முக்கியம். அது புருஷால் ஆகட்டும், ஸ்திரீகள் ஆகட்டும், புருஷால் ஆகட்டும், ஸ்திரீகள் ஆகட்டும். அதனாலதான் நான் திருப்பா உபஞ்சாதம் பண்ணுவேன், பண்றேன். அவருக்கும் போன வருஷம் அவரும் பண்றேன், இந்த வருஷம் எல்லாம் பண்ணுவேன். என்ன இந்த குரானவனால அவன் இது பண்ணல, அவ ஆத்திரையே நடத்துல, அதனால பண்ணல. அதுல ஒரு விஷயம் சொல்லச்ச, இந்த ஸ்திரீகளுக்கு பொசிசிவ்னஸ் அதிகம், பொசிசிவ்னஸ் ஸ்திரீகளுக்கு அதிகமா இருக்கும். எந்த அப்படின்னு. ஆனால் பாருங்க, ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, எல்லா ஸ்திரீகளையும் கூப்பிடுறா, செல்வ திருமீர்கள் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அவாறு பாவையை நோன்பு நோக்கணுமா, பெருமாள் அடையணுமா, அதுக்கு இவ என்ன பண்றான்னாக்கா, ஒத்தர விடாம கூப்பிடுறா 500,000 குடி. அதுல வந்து இவ பொசுதேவன் எவ்வளவு இருந்தாலும் சரி, இவ எப்படி கூட்டா பாருங்க, அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. அதனால இந்த பொசுதேவத்தை வேண்டாம், பெருமாள் விஷயத்துல நமக்கு எல்லாருக்கும் தாராள மனசு இருக்கணும். பெருமாள் சிரிச்ச நீயும் செய்தி, நீயும் செய்தி எதாவது சத்துவிடணும். ஆனா பிரகிருதி சம்பந்தத்துல வளர்ச்ச ஸ்திரீகளுக்கு அதிகமான பொசுதேவத்து இருக்கு. என் புடல புருஷாருக்கு அவருடைய கோரிக்கை எல்லாம் வேறையாது. அந்த விஷயத்துல இந்த ஸ்திரீகள் ஆண்டாள் பண்ற அந்த பொசுதேவத்தை காமிக்கிற பாருங்க, எனக்கும் சொந்தம் உனக்கும் சொந்தம், கிருஷ்ணங்கிறவன் கிருஷ்ணங்கிறவன் எல்லாருக்கும் சொந்தமானவன். அந்த எண்ணம் அவனை பார்க்கும், கிருஷ்ணங்கிறவன் எல்லாருக்கும் சொந்தமானவன், அதனால எல்லாரும் நம்ம அவனை அடையணும்ன்ற எண்ணம் தான் வாணும். அதனால பிரகிருதி சம்பந்தத்தை விடணும். இது சௌகரியனுடைய வத்தாந்தத்தில் தெரிஞ்சுக்கிறது இது ஒன்று. அது போகட்டும். இதுல இன்னொன்னு, 50 உடம்புகளையும் எப்படி தனபூத ஞானத்தை அடையும், அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும், இந்த இடத்துல சொப்ன பதார்த்தங்கள்லயும் இந்த மாதிரி தனுபூத ஞானத்தை வச்சு போயிட்டோம்னு. அப்போ இந்த சுவாசம் பண்றது, சுவாசம் இருக்கிறது இல்லைன்றதே வரையறா, ஏன்னா இவன் படுத்துட்டு இருக்கான், இவனுடைய தனுபூத ஞானம் தான் சொப்ன பதார்த்தங்கள் உள்ள பூந்துட்டு இருக்கு. அப்படி பூந்துட்டு இருக்கவே அவனுக்கு எந்த தோஷமும் வராது, எல்லாத்தையும் தனுபூத ஞானத்தை கொண்டு அனுபவிக்கிறான். அதான் முத்துமூர் சுவாமி அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. அவரோட சொல்லிக்கிறாருனாக்கா இதையும் சொல்லிட்டாரு, தனபூத ஞானத்தை வச்சுட்டு அல்லது வேற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு உடம்புலையும் இருக்கான், இவன் இங்க போயிடான், சொப்ன பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இவன் போறான். ஆனால் இவன் தனபூத ஞானம் இந்த உடம்புல இருக்கு, தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, படுத்துட்டு இருக்கானோ, அவன் உடம்புல அந்த தனபூத ஞானத்தை விட்டுட்டு இவன் அங்க போனான்னு தனபூத ஞானத்தை எடுத்துட்டு உடம்பு எடுத்துட்டு அந்த உடம்புலாம் இருக்கு பாருங்க, அது உடனே புரிஞ்சுக்கிறான். ஆனா தனபூத ஞானத்தை வச்சு இந்த உடம்பையும் காப்பாத்துறான். ரெண்டுமே விரோதம் இல்லை, ரெண்டுமே விரோதம் இல்லை. அதை கொண்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால என்னாச்சு, இப்போ ரெண்டு சமாதானம் உபாதான காரணத்துக்கு ரெண்டு குணாதானம், ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு வித்யை, அது யோகத்துபாவத்தினால் நடக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குணாதானம். அப்படி ஏற்றுனோம்னாக்கா இப்போ இந்த உடம்பு இருக்கோ ஊடு விட்டு கூடுபாயிருக்கு, எந்த உடம்பு விட்டானோ அந்த உடம்புல சோசம் இருக்காது. ஆனால் சொப்னபதார்த்தத்தை சிருஷ்டிக்கச்ச இவன் இந்த உடம்பு விட்டுட்டு அந்த உடம்புக்கு போயிட்டான்னு சொன்னோம்னாக்கா அது சோசம் இருக்கே இவருக்கு, சோசம் இருக்கிறதுனால அது விரோதம் வந்துடும். சோசம் இருக்கிறதுக்கு அந்த ஊடு விட்டு கூடுபாயிர நியாயம்ன்றது இவருக்கு வராது. அதனால அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க. தர்மபூத ஞானத்தை வச்சு தர்மபூத ஞானத்தை வச்சுன்னு சொன்னாக்கா சௌகரியனுடைய நியாயத்தை வச்சுட்டு பார்க்கணும். அதனால ஞான பிரசரம்னு ஒண்ணு இருக்கு, தர்மபூத ஞானம் பிரசரிக்கிறது பரவாயில்ல, அதை கொண்டு பண்றான்னு சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா இதுவாகிடுது, சமநிலமாயிடுது. அதனால அதை எடுத்து பார்க்கணும், இதுவே சரியாகுது அப்படின்னுட்டு இந்த திருவுள்ளத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வகிக்கிறார். இப்போ அதை கொஞ்சம் அதை பார்க்கணும் ஸ்லோகத்துல கஷ்டித் யோக பிரபாவாத் நிஜ பரபவன சைர சஞ்சார நித்யா நிஷ்கிராந்த பூர்வதேகாது விசதி பரவபுகு பூர்வமாப்னோதிபூயிப்னேபிதந்தீரிதரதனுபஜனே சௌபரிநாயசித்தே அப்படின்னு வியாக்கியானம் பாருங்க. கஷ்டத்து ஒருத்தன், ஒரு யோகி, அவன் யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நிறைய சக்தி வருது யோகிக்கு, அந்த யோகிக்கு நிறைய சக்தி. ஒரு உதாரணம் சொன்ன நீங்களே நீங்க யோசிச்சு பாருங்கோ, உங்களுக்கே நிறைய சக்தி இருக்கு, நமக்கும் நிறைய சக்தி இருக்கு. நம்ம குணம் என்ன, எப்படிப்பட்ட குணம், சாத்விக குணம். சாத்விக குணம் இருக்கிறதுனால நம்ம மனசெல்லாம் நல்ல விஷயத்துல போறது, நிறைய பெருமாள் விஷயத்தான் கேட்டுட்டு இருக்கோம். பெருமாள் விஷயத்தான் கேட்கறதுனால நம்முடைய கவலைகள்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளவு நாள் நீங்க பெருமாள் விஷயத்தை கேட்கறீங்களோ அவ்வளவு நாளிகை உங்களுக்கு நம்ம கவலை எல்லாம் நமக்கு இடப்படாது. அப்ப அது தோணவே தோணாது, தோணவே தோணாது. நம்ம வந்து சில பேர் சொல்றா மொத்த பாடம் சொல்றேன், பாடம் சொல்லச்ச ஒரு மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா சொல்றா. என்னையே சொல்றா, நான் சொல்லச்ச நீங்க சொன்னதே இந்த பாடம் சொல்றது போனதே தெரியல எங்களுக்கு அப்படின்றா. நான் சில நேரத்தில் நிறைய பேர் சொல்லிருக்கேன், என்ன சார் சுவாமி காலட்சேபம் சாய்த்தார், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், சுவாமி சாய்த்தியா மூணு மணி நேரம், அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுவாமியோட காலட்சேபம் சாத்தியம் இருக்குச்சு, அந்த பொழுது போனதே தெரியாது எங்களுக்கு, அவ்வளோ குடுக்கணும் போகும் வேகமா. இப்போ நான் வந்து தராறு சொல்லிருக்கேன், ஒரு மணி நேரம் 45 நிமிடம் ஒரு ஸ்லோகம், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான், அதுவே 40-45 நிமிஷம் ஆயிடும் குறைஞ்ச பட்சம். ஆனால் சுவாமி நம்மனாக்க ஒரு நாளைக்கு சேமத்துல ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம், கீதாபாஷ்யம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஒரு அத்தியாயம், அந்த மாதிரி சேர்த்தார் சுவாமி, அந்த மாதிரி சேர்த்தார் எங்களுக்கு அனுபவித்தார். காரணம் சீக்கிரம் முடியணும், அஞ்சனை மாதத்தில் சீவாஷம் போக்கு கலட்சியாச்சு ஐயா சுவாமி. இப்ப என்ன அது 5 மாசத்துக்கு முடிஞ்சிருந்தோம், அவ்வளவு வேகம், அவ்வளவு வழியில படிச்ச அந்த சமயம் நமக்கு போனதே தெரியல பொழுது, 3 மணி நேரம் என்ன போயிருக்கேன் நிம்மதியா, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு நம்ம குடும்ப கஷ்டமோ உடம்பு கஷ்டமோ எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியறதில்லை. இந்த மாதிரி நமக்கு சாத்விய குணம் ஏற ஏற நமக்கே ஒரு பிரபாவம் இருக்கு. நீங்க வெளிமனுஷால பாருங்க, உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியல பத்தியா அப்படின்னு சொல்லுவா, நம்மளை பார்த்து நிச்சயம் சொல்லுவா. ஏன்னா நீங்க அனுபவிச்சிருக்கீங்கோ நாங்க அனுபவிச்சிருக்கோம் அந்த விஷயத்த, நாங்கள்லாம் எங்க 2-3 பேர் நாங்க இருக்கோம், எங்ககிட்ட சொல்லிருக்காவா. ட்ரெயின்ல வரேன், நான் எங்க போனாலும் சரி இப்ப எல்லாம் சொல்றது இல்ல, அரியான சாராவளி, பத்தம் பேரலாபம், பிரம்மசூத்திரம் இதெல்லாம் ஒரு ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு, சொல்றதே கிடையாது. ஆனா அதெல்லாம் நான் பாட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், இவர்கிட்ட பேசுவேன், குழந்தை கிட்ட பேசுவேன், நான் பாட்டு சொல்லிட்டு இருப்பேன். இவன் என் பொழுது என்ன போகணும் அந்த சமயத்துல எதிர உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி உங்களுக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன், இது ஒண்ணும் இல்லையே என்ன கிடையாது, உங்ககிட்ட ஏதோ இருக்குன்றான். அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரவர்த்தி எல்லாம் நம்முடைய எல்லாரையும் சேர்த்துக்கிறேன், என்ன நான் சொல்லிக்கல, தற்பெருமை இல்லை, உங்களையும் சேர்த்து சொல்றேன். நமக்கு எல்லாம் சாத்விக பிரவர்த்தி, நமக்கே இந்த சாத்விக பிரவர்த்தி இருக்கிறதுனால சிந்தனை நல்லதில் போறது பாருங்கோ, நல்ல சிந்தனைகள். நீங்க எல்லாம் பேசுறது எப்படி பேசுறீங்களோ, அறியறதையே தெரிஞ்சோம், நான் எப்பயாவது தான் அறியன்றேன், நான் ஏதாவது நான் அறிய சொல்லிட்டு இருக்கேன், அறிய நான் சொல்றது இல்லை. உங்க மனசு எவ்வளவு அழகா இருக்கு, என்ன அழகா பேசுறீங்களோ, இது யார் கத்துக் கொடுத்தா, இந்த சாத்விக சிந்தனை. நம்ம எல்லாம் நைச்சா நம்ம நைச்சு பண்றோம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை நல்ல நிலை கொண்டு வந்திருக்கு. நமக்கே எப்படின்னாக்கா எப்பொழுதுமே எம்பெருமான் நினைச்சுட்டு ஒரு யோகம் பண்றானோ, அந்த யோகி எப்படி இருப்பான், அவனுடைய பிரபாவம் எவ்வளவு நல்லா இருக்கும், அதை நினைச்சு பாருங்கோ, அவ்வளவு அழகான யோகம். அந்த யோக பிரபாவர்களுக்கு யோக பிரபாவத்தினால அவன் என்ன பண்றான், நிஷ்பூர்வதையா கிருஷ்ணான் தன்னுடைய உடம்ப விட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டு விஷத்தை பரவக்கு இன்னொரு உடம்ப உடம்புல போய் சேர்ந்துக்கிறான். ஒத்த இவெல்லாம் சங்கராச்சார கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மண்டன விஸ்வருடைய ஆண்டியா வந்து கேடுகிறது ஆரம்பிச்சுட்டான், அவரும் சன்னியாசி. இந்த மாதிரி காம விஷயத்துல எல்லாம் உடம்பு இச்சை அதுல ஏதோ கேட்க ஆரம்பிச்சுட்டான், அவருக்கு அது தெரியாது. அவர் என்ன பண்ணாருனாக்க, ஒரு ராஜா அவனுடைய இறந்த உடம்பு டெட் பாடியில போய் ஒரு பொண்ணு, ஆனா அனுபவிக்கல. அதுக்கப்புறம்தான் ராணிக்கு தெரிஞ்சு விடுச்சு. ராணிக்கு தெரிஞ்ச உடனே இருக்கிற பணத்தெல்லாம் எரிச்சுட்டு வந்துட்டான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய உடம்புல பூந்துட்டேன் அவர் கதவு இருந்துப்பாரா, அது உண்மையாவே இருக்கலாம், எப்படி வேணாலும் பண்றோம். இப்ப என்னன்னா, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புல போயிடுறார், பூந்துடுறாரு, திரும்ப அந்த உடம்பு விட்டுட்டு தான் உடம்புக்கே வந்துடுறார். இது எப்படின்னாக்கா, சோப்பார பாவான சுயர சந்தித்தார், என் ஆத்துல கொஞ்சம் நான் இருக்கேன், அப்புறம் இன்னொருத்தர் ஆத்துக்கு நினைத்து போறேன், திருச்சி அந்த ஆத்துல நினைத்து போறேன். சோப்பார பவன சுயம், சுயம்னு சஞ்சாரம், எப்படி சஞ்சரிக்கிறோம், இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல நம்மாக்கு போறோம், இப்படிலாம் போறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு உடம்ப விட்டு இன்னொரு உடம்பு விட்டு போறோம், ஒரு உடம்ப விட்டு இன்னொரு உடம்புக்கு போறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இதுல ஒரு சொப்னத்துல கூட பூர்வமாக்கு நோக்கி போயா, திரும்பவும் இந்த உடம்புக்கே நம்ம சொல்றோம், பூர்வ தேகத்துக்கே, ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்துக்கு போனா அந்த தேகத்திலேருந்து திருப்பி இங்க வந்தான். அது தன் வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவனும் இல்ல தன் வீட்டுக்கு வரா மாதிரி அவன் போறானோ, அந்த மாதிரிதான் இத்தன் சொப்னேபி உதந்தஸ்திதி சொப்னேபி சொப்னத்திலே, சொப்னத்துல கூட இப்படிதான் உதந்த உதந்தான்னா விற்பாந்தம், சொப்ன வர்த்தாந்தம் அப்படித்தான், அல்லது உது அந்தஸ்திதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. உதுஸ்திதி அந்தஸ்திதின்னு சொல்லணும், என்ன அர்த்தம், அதாவது இங்கேருந்து கிளம்பி உத்துந்த மேல மேல போறது, இந்த உடம்ப விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துல இருக்கிறது, உதுஸ்திதி இன்னொரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு உடம்புல அதாவது சொப்ன பதார்த்தங்கள்ல போய் இருக்கிறது, அந்த மாதிரி திருப்பி தான் உடம்புலயே வந்து சேர்ந்துருக்கு. எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பட்சம் வச்சிருக்கலாமே, உதந்த ஸ்திதி ரெடி கதிச்சுது. சில பேர் அந்த மாதிரி சொல்றார், இந்த உதந்த ஸ்திதி வச்சுட்டு அதாவது இதை வச்சுட்டு சொல்றது, அது ஒரு யோகி எப்படி ஊழலுக்கு ஒரு பாய்வானோ அந்த மாதிரி பார்க்கா சொப்ன பதார்த்தம் அப்படின்னு சொன்னான் ஒரு பட்சம் சொல்லியா. இப்ப அடுத்த பட்சம் அப்படி சொன்னாக்கா என்ன ஆகுது அப்படின்னா, சுவாசவருத்தியா சதாண்டி, சுவாசவருத்தி சுவாசம் இருக்கே, சுவாசம் இருக்கு பாருங்க, உதன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்க சமயத்துல கனவு காட்டுறான், கனவு காண அந்த இப்போ யோக பிரபாவத்தினால போனானே மூடுவதுக்கு அதுவும் ஆயிடுது. அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா இவன் எப்படி இருக்கணும், இந்த சொப்னம் காண்றவன் அவன் உடம்புல சுவாசம் இருக்கக்கூடாது. அவன் தான் அந்த சொப்னத்துல வர்ற வஸ்து இருக்க உடம்பு இருக்கே அதோடதான் அவன் போயிட்டானே. இது இந்த உடம்புல சுவாசமே இருக்கக்கூடாது. ஆனா சுவாச வஸ்தி சுவாசம் இருக்கு, சுவாசம் இருக்கிறத பாக்குறோம். அதனால ததா அந்யே, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா சித்தோத்தியது, சித்தம், சித்தம்னா மனசு, மனசுனால உத்தியந்தியாக உத்தியது, உத்தியது என்ன அர்த்தம், விகசிக்கிறது அர்த்தம். ஞானமானது நம்ம மனசு எவ்வளவு கூட திருடமா இருக்கோ அவ்வளவு கூட ஞானம் நல்லா விகசிக்கும். ஏற்கனவே சொல்லுங்க பாருங்க, நல்லா ஒருத்தர் நல்ல ஞானி, நல்ல ஞானி, மகா புத்திசாலி, அவங்கிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும், அந்த சமயத்தில் அவனுக்கு ஏதோ மூட விட்டு, ஏதோ மூட விட்டு எடுத்து அவனுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்து, உடம்பு முடியல அல்லது கிரகிணிக்கு உடம்பு சரியில்லை இல்லை குழந்தைகளுக்கு இல்லை குழந்தை ஏதோ ஒன்று கஷ்டம், இந்த கஷ்டம் இருக்கு அவனுக்கு என்ன ஆகும், அந்த சமயத்தில் அவனை போய் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு டக்குன்னு மனசுல பதியாது ஞானம் வர, நீங்க பார்த்து அப்புறம் சொன்னப்போ அப்படின்னு விடுவான். காரணம் என்ன, அவனுக்கு அந்த மனசு விகசிக்கல, மனசு நல்லா வரணும், அந்த மனசு நல்ல திடமா மனந்த மனசா இருக்கும், மனசும் விகசிக்கணும். அந்த சமயத்துல மனசுல இருந்து இந்த ஞானமானது நல்லா விகிக்கணும், மனசு அதனால நல்ல ஸ்திதியில இருப்பான், திருடமான மனசு இருப்பான். திருடமான மனசுனாக்க வேற எந்த விஷயத்திலையும் சஞ்சலமாக பிறக்கூடாது, சஞ்சலமே இல்லாம இருக்கூடாது. அதனால அந்த சித்தோத்தியது மனதினால விகசிக்கக்கூடிய தி பிரசத்தியா, தி தின தர்மபூத ஞானம், ஞானம் தர்ம, அதாவது தர்மபூத ஞானம்னா அப்ப இன்னொரு ஞானம் தர்மி ஞானம் எது அப்படின்னாக்கா பிரத்யக்ஷம், சுரூபம், ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் வெள்ள தெரியாது, அகம் அகம் அகம் அகம் அப்படின்னு நமக்குள்ளேயே அனுபவிக்கும். அது எப்படின்னா அகம் சுகி அப்படின்னு சொன்னாவும் நான் சுகமா இருக்கேன் அப்படின்னா அந்த சுகம்ன்றது நான் தான் அனுபவிக்கணும், வேற யாருக்கும் தெரியாது. என் உடம்புல கஷ்டம் வந்ததுன்னு சொல்லுங்கோ, ஒருத்தர் உதாரணம் சொன்னா புரியும், ஒருத்தர் என்ன பண்ற, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை நம்ம பார்த்து பார்த்து பார்த்து சுசுறுகள் பண்றோம், பார்த்து பார்த்து நம்ம சுசுறுகள் பண்றோம், எல்லாம் பண்றோம், என்ன பண்ணா என்ன, அவருடைய உடம்பு அவர் தான் அனுபவிக்கணும். இது ஆண்டவர் சாத்துதார் கிருஷ்ணகுமார்னு வந்துட்டு அப்ப இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து அப்ப சாத்திய சுவாமி இந்த மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி சுகமோ துக்கமோ அது அவனவன் தான் அனுபவிச்சாங்க, எவ்வளவு நீங்க அனுபவிக்கலாம் பண்ணலாம், ஆனா என் உடம்பு கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்க முடியும், என் உடம்பு சுகத்தை நான் தான் அனுபவிக்க முடியும். நீங்க சாப்பிட்டேன் ஒரு வருஷம் உங்களுக்கு பிடிச்ச வருஷம் நீங்க சாப்பிட்டீங்க அது நீங்க சொல்றீங்க, அப்போ என் நாட்கள ஜனம் வரலாம் ஒரு சாட்டாட்டு வீரர்கள், ஆனா அந்த சாட்ட சுகன்றது உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் பிரத்யக்ஷம், அதாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் தர்மஸ்வரூபம், அதோட குழப்பம். இது தீப்பிரசத்தியான தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. கடமகம் ஜானாம் அப்படின்னு கடத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், எப்படி என் தர்மபூத ஞானத்தினால நான் ஞானேன அவரச்சாமே என்னத்த கடத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் அப்படின்னாக்க கர்த்தா ஞாதா, அவன் ஞானத்தினால கடத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் ஞானம் இங்க கரணமாயிடுச்சு, உபகரணமாயிடுச்சு. அதனால தீர்க்க சக்தியா தர்மபூத ஞானத்தினுடைய பிரசாரம், தர்மபூத ஞானத்தினுடைய அது பரவதனால இதர தர்மஜனை இன்னொருத்தருடைய உடம்ப போய் அடையிறாங்க. அப்ப அடையிற நிலையத்துல எந்த உடம்பு, சொப்னத்தில் இருக்கிற உடம்பு, அது சௌகரிய நியாய சக்தியே, சௌகரிய மகிழ்ச்சி எப்படி தனி அனுபவிச்சு, அத மாதிரிதான் அது, அத மாதிரிதான். அதனால மொத்தம் வந்து சயானம் தூங்கலாம், படுத்திருக்கிறது அந்த உடம்பு இருக்கு பாருங்க அதை ஒப்பிட்டான், இன்னொரு சரீராந்திரத்தை அதை போய் உள்ள போறான். அப்போ சயான தேகத்துல படுத்திருக்கிற உடம்புல சுவாசம் இருக்கக்கூடாது, ஆனா லோகத்துல சுவாசம் இருக்கு, இருக்கிறதுனால இவன் வந்து அந்த உடம்பு அந்த உடம்புலதான் இருக்கான், அந்த உடம்புலதான் இருந்துட்டு இருக்கான். இருந்திருந்தாலும் தன்னுடைய தனோபவிஞானத்தை கொண்டு இவன் அந்த சொப்னத்தில் இருக்கக்கூடிய உடம்புகள் எல்லாம் பொந்துக்கிறான். இது ஜாகிரத்தை செய்து சௌகரியம் பண்ணிட்டு போயிட்டார். இருக்கிற சமயத்திலேயே சௌகரிய மகர்ஷி எல்லா உடம்புகளையும் பொந்துட்டு தனோபவிஞானத்தை கொண்டு அதனால இந்த மாதிரியாக பார்க்கணும். இப்படி பார்க்கறதுனால என்ன இருக்கு, தர்மபூத ஞானம்தான் இந்த இது இருக்கு பாருங்க, சொற்பதான் அதுக்கெல்லாம் உபாதான காரணமா இருக்கு. அதுலயும் தன்னுடைய உடம்பு தன்னுடைய உடம்புல தான் பிரவர்த்திக்கணும்னு இது மாதிரி இருக்கு. அதுதான் உத்தம சோழ விஷயம் சொல்றேன். இவன் கிளம்பிட்டான், இவன் கிளம்பி அந்த உடம்புல சேர்ந்தாலும் தான் தர்மபூத ஞானம் இந்த உடம்புல இருக்குன்னு உடம்புல வச்சுக்கணும். நம்ம எல்லாம் இது பார்ப்போம். இந்த ஒரு பள்ளியில நான் பார்த்திருக்கேன், கதவு எடுக்கல இல்லையா மாட்டிருந்தோம், மாட்டிருந்த உடனே அதனுடைய வாரோ ஒரு கட்டாயிட்டா இருக்கும், அது துடிக்கும். அந்த வாழ் கொஞ்சம் கட்டாயிக்கோ அந்த வாழும் துடிக்கும். அந்த உடம்பு இருக்கு பாருங்க, பள்ளி பள்ளியினுடைய உடம்புல பெருசா இருக்கு, வாழும் துடிக்கிறது மீதி இருக்க அந்த பாகமும் துடிக்கிறது. கொஞ்ச நாள் கேட்டு அந்த பள்ளியானது வழியை பொறுத்துமே ஏதோ போக அரைச்சுள்ளது, அது சந்தேகிக்கிறது. ஆனால் இந்த வாழ் போச்சு, வாழ் எடுத்துக்கோ அது ஒன்று போயிடும் அணைஞ்சிடும். இப்ப பாருங்க தர்மபூத ஞானம் இருக்குதுன்னா அது கொஞ்ச நாள் இருந்தது, திரும்ப தர்மபூத ஞானம் அதோட போயிட்டு அதுக்கு காரணம்தான் ஆத்மா பார்த்துக்கோங்க. யாரு ஆத்மா இருக்கிறதோ ஹதயத்துக்குள்ள, ஹதயத்துக்குள்ளதான் இவன் ஜீவன் இருக்கான். இவன் தர்மபூத ஞானத்தை கொண்டு தர்மபூத ஞானத்தை கொண்டு இப்ப காலில் எனக்கு வழி இருந்தான், தலைய தலையில தலைவழிக்கிறது, கால் வலிக்கிறது, உடம்பு கொஞ்சம் சுகமா இருக்குது, சுகந்தா அதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா தர்மபூத ஞானம் ஒன்று சொல்லியிருக்கேன். இது ஒரு உடம்புல, அது மாதிரி பல உடம்புலையும் அது மாதிரி தான் தர்மபூத ஞானம். இது முடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரியாக சொப்ன பதார்த்தத்தையும் இப்படித்தான். இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய விஜயத்தை கொண்டு சொல்லணும்னு சுவாமி தேசியுடைய திருவள்ளம். இதை இந்த ஸ்லோகத்துல அழகாக சொல்லி முடிக்கிறது. இது ஸ்லோகம் பாருங்க, கஷ்டித் யோக பிரபாவாத் நிஜ பரபவன ஸ்வைர சஞ்சார நித்யாம் நிஷ்கிராந்த பூர்வ தேகாத் விசதி பரமபுஹு பூர்வமாப்னோதி போய யுத்தம் ஸ்வப்னே பிதந்த ஸ்திதிரிதி கதிஜித் சுவாத விருத்தியா ததான்யே சித்தோத்யது தீப்ரதிருத்தியேதரதனு பஜனே சௌபரிஞ்ஞாய சித்தே கவியாட்சிகிருமாய கல்யாண குணஜாலனே ஸ்ரீமதே வெங்கடேஜாய ஜெயராந்த குரவே நமஹா.